வெள்ளிப்பனி முற்றத்தில் வெட்கம் எனும் தோட்டத்தில் மல்லிகை பூத்ததோ, புது மல்லிகை பூத்ததோ, மாடக்குயில் சத்தத்தில் மஞ்சள் முகநாணத்தில் மங்களம் வந்ததோ, தீனம் மங்களம் வந்ததோ, இனி எங்கள் நெஞ்ச கூடத்தில் தீப திருவிழா, எங்கள் வானில் வெளிச்சம் வீசுதே சின்ன வெண்ணிலா, எங்கள் அன்புக்கு அண்ணன் பண்புக்கு தென்றல் சந்தனம் பூசுதோ, எங்கள் வீட்டுக்குள் வீசும் தென்றலாய் ஒரு தேவதை வந்த